الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد جنيتكم பெருமதிப்புக்கும் உரிய உலமா பெருந்தர்களே இந்த விழாவில் பட்டம் பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய ஆயர்களே ஆசிரியர்களே அவர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் சகோதரர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய வெளியூர் விருந்தினர்களே உலமாக்களே உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்த உள்ளூர்வாசிகளே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்திலே சில நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறான். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஹாதல் கைர ஹஸாயின் வலிதில்கல் ஹஸாயின் மஃபாதீ தூபா லிஅப்தின் ஜஅலஹுல்லாஹு மிஃதாஹன் லில் கைர் மிஃலாகன் லிஷர் وغير لعبد جعله الله مفتاحا للشر مغلاقا للخير இந்த நன்மையான காரியங்கள் எமது நாட்டை பொறுத்தவரை பள்ளிவாசல் நிர்வாகங்களாக இருக்கலாம், மதரசாக்களுடைய நிர்வாகங்களாக இருக்கலாம், மக்தபுகளாக இருக்கலாம், ஜமியத் உலமாவாக இருக்கலாம், ஜனாதா நலப்பொருள் சங்கமாக இருக்கலாம், இன்னும் சமூகத்தில் என்னென்ன நல்ல காரியங்களிலே மக்கள் முன்னெடுத்துச் செல்கிறார்களோ இந்த எல்லா நற்காரியங்களும் இந்த நற்காரியத்தை பொறுத்தவரையில் நபியவர்கள் சொன்னார்கள், இவை யாவுமே பொக்கிஷங்கள் என்று கூறினார்கள். பொக்கிஷம் என்று சொல்லுகின்ற பொழுது அது பாதுகாத்து மூடி வைக்கப்படக்கூடியது, அதனை திறப்பு கொண்டுதான் திறக்க வேண்டும். நபியவர்கள் சொன்னார்கள், இந்த நன்மையான காரியங்கள் அனைத்துமே பொக்கிஷங்கள். வலித்திற்கல் கதா என்ன பார்த்து இந்த பொக்கிஷங்களை திறப்பதற்கென சில திறவுகோள்கள் இருக்கின்றன. அந்த திறவுகோள்களை பற்றி நபியவர்கள் சொன்னார்கள், தூபா அலி அபதில் ஜாலஹுல்லாஹும் இப்தாஹங்கள் ஹை மெகலாக்கன் விஷார் அந்த அடியானுக்கு சோபனம் உண்டாகட்டும். எவனை அல்லாஹு தாலா நலவுகளின் திறவுகோளாகவும் கெடுதிகளின் மூடியாகவும் ஆக்கினானோ என்று கூறினார்கள். அந்த அடியானுக்கு கேடு உண்டாகட்டும், எவனே அல்லாஹுத்தாலா திறவுகளுக்கு அதாவது பாவங்களுக்கு சாவியாகவும் கெடுதிகளுக்கு சாவியாகவும் நன்மைகளுக்கு மூடியாகவும் அல்லாஹுத்தாலா எவனை ஆக்கினானோ அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த இடத்திலே இல்மை கற்றுக் கொடுக்கின்ற உலமாக்களில் ஒரு கூட்டம், இல்மை கற்றுக் கொள்கின்ற மாணவர்களில் ஒரு கூட்டம், அதே போன்று பட்டம் பெறுகின்ற ஆபிள்கள் ஆளுங்களில் ஒரு கூட்டம், இந்த இவர்கள் அடைகின்ற இந்த சந்தோஷத்திலே நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்று இன்னொரு கூட்டமாக எல்லோருமாக நல்லெண்ணத்தோடு நல்ல காரியத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் அனைவரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் இப்படியான சபைகளுக்கு வருகை தர பாக்கியம் கிடைத்திருந்தது அது ஒரு பெரும் பாக்கியம்தான். அதே நேரத்தில் இந்த சபையை நோக்கி வருகை தந்தவர்களை வரவேற்பதும் ஒரு பாக்கியமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் சிறப்பான இடங்களிலே மக்கள் வருகை தருகின்றார்களோ அவர்களை சிறப்பாக வரவேற்பது உலக வடமை. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல சுவனத்துக்கு செல்கின்றவர்களையும் அங்கே மலக்குமார்கள் வரவேற்கின்றார்கள். அந்த அடிப்படையில் வரவேற்பது என்பதும் ஒரு அமலாகவே இருந்து கொண்டிருக்கிறார். வரவேற்பவர்களுக்கும் நன்மை இருக்கிறது, வருகின்றவர்களுக்கும் நன்மை இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடாத்துவதற்காக வேண்டி பிரதம அதிதிகளும் சிறப்பு அதிதிகளும் கௌரவ அதிதிகளுமாக உலமா பெருந்தகைகள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய வருகைகள் தான் முதலாக கம்பல் செய்வானாக. அதே நேரத்தில் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்றார்கள் கணியத்துக்குரிய ஆதங்கத்தை அதிரத்தவர்கள், நாடறிந்த ஒரு பேச்சாளர் மாத்திரமல்ல பக்குவாவுடைய ஒரு மூத்த ஒரு ஆளும், அவர்கள் இந்த சபைக்கு வருவதே மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய துவாபரகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவருடைய ஆயுதத்தை நீடித்து அவருடைய வருகையை கபூல் செய்து கொள்வானாக. அதே போன்று மருத்துவாவை மதாகிறோம் மரபு கலாசாலை நடைபெறுகிறோம். பிஜி மோலி அவர்கள் இங்கே மேடையிலே வருகிறது அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த கனகதிரி நிர்வாக சபையினுடைய உறுப்பினர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடாத்தக்கூடிய கலாசாலையின் அதிபரவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வருகிறத காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த உலமா பெருந்தகைகள் அத்தனை பேருடைய வருகையை மல்லா ஹசலா கபூல் செய்து கொள்ளப்பட்டோம். பட்டம் பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய ஆலிம்கள் ஆபில்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் சகோதரர்கள் உறவினர்கள் ஊர் மக்கள் என்று இவர்களெல்லாம் வந்திருக்கின்றார்களோ, அதே போன்று இந்த கலகதிரை அண்டி இருக்கக்கூடிய கலகதிரையைச் சேர்ந்த எல்லா மக்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இன்னும் மதரசாவோடு நெருக்கமான தொடர்புகள் வைத்திருக்கக்கூடிய வேலை கொடுக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். மலேசியாவிலிருந்தும் இந்த நிகழ்ச்சிக்காக சிலர் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போன்று இங்கே ஒளிப்பதிவு செய்வதற்காக வேண்டி குடமாக்களும் இன்னும் சிலரும் வந்திருக்கின்றார்கள். இப்படியாக இந்த நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குரிய பேர்களையும் குறித்து சொல்வதற்குரிய நேரமும் போதாது. வருகிறதற்கக்கூடிய அத்தனை பேருடைய வருகைகளையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆயுதங்களை நீடித்து வைக்க வேண்டும். அவர்களுடைய நியத்துக்கு அல்லாஹ் தஆலா மகத்தான தொகையை கொடுக்க வேண்டும். இவர்களெல்லாம் இங்கே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக சொற்பொழிவாற்றுவதற்காக வருகை தந்திருக்கிறார்களோ அவருடைய உபதேசங்களின் மூலமாக இந்த நாட்டிலும் பூரா உலகத்திலும் அதோட இதாயத்துக்கு காரணமாக அமைய வேண்டும். அந்த அடிப்படையிலே வந்திருக்கக்கூடிய எல்லா உலமா பெருந்தகைகளையும் பெற்றோர்களையும் சகோதரர்களையும் தாய்மார்களையும் அன்பாக வரவேற்று அவருடைய வருகைக்கு அவர்தள மகத்தான கூலியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய வரவேற்புரையை நான்